கனவு விழிகளிலே வழிகிறது. சிறுவயது புதுவுறவு அருகினிலே வருகிறது. இந்த மனதுக்கும் வயதுக்கும் சுகமில்லாவோ இங்கு புரியட்டும் புரியட்டுமே. அது இரவுக்கும் பகலுக்கும் பொதுவல்லவோ இன்று தெரியட்டும் தெரியட்டுமே. இளவனது பல கனவு விழிகளிலே வழிகிறது. சிறுவயது புதுவுறவு அருகினிலே வருகிறது. இடைநாளத்தில் நடுகிறது கனிகளின் பாரத்தில் வளைகிறது. மனமுருகத்தில் விழுகிறது மறுவிடும் ஆசைகள் வருகிறது. விரல் பட்டு இளமொட்டு விரியட்டுமே வெட்கம் விலகட்டும் விலகட்டுமே. இரு கையும் இளநெஞ்சம் அன்பை எழுதட்டும் எழுதட்டுமே. புதுமலரை முதன் முதலாய் தொடுவதினா இளமனது பலகனவு விழிகளிலே வழிகிறது. சிறுவயது புதுவுறவு அருகினிலே வருகிறது. இந்த மனதுக்கும் வயதுக்கும் சுகமில்லவோ இங்கு புரியட்டும் புரியட்டுமே. அது இரவுக்கும் பகலுக்கும் பொதுவல்லவோ இன்று தெரியட்டும் தெரியட்டுமே. இளமனது பலகனவு விழிகளிலே வருகிறதே. சிறுவயது புதுபுறவு அருகினிலே வருகிறதே. சிறுவயது புதுவுறவு அருகினிலே வருகிறதே.